KWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் வழங்கும் மக்கள் நடுவே சவாலி சமாளி. வணக்கம் அன்பான நேர்களே, EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் நிகழ்ச்சியில் நாம் இருக்கின்றோம் சவாலி சமாளி. ஆக சவால் மிக்க மாணவர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி இது. பின்தங்கிய மாணவர்கள், அதாவது சவால் மிக்க மாணவர்களை எப்படி சாதனையாளர்களாக உருவாக்குவது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கின்றது. சரி, வழக்கம் போலவே இன்றும் நமது நிகழ்ச்சியில் C3G செல்வமலர் இங்கே இருக்கின்றார். அவரை நாம் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் செல்வமலர். வணக்கம் பொன். ஆக நேர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் பல செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளவிருக்கின்றோம். நிகழ்ச்சியை கேளுங்கள், உங்களுக்கு பயன் தரக்கூடிய நிகழ்ச்சி. தொடக்க பாடலை கேட்ட பிறகு நிகழ்ச்சியில் நாம் மேலும் பேசுவோம். நெர்லி சவாலே சமாளி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக மாணவர்கள் பின்தங்கிய மாணவர்களாக உருவாவதற்கு என்ன காரணம் என்பதை கொஞ்சம் பார்க்கவிருக்கின்றோம். நெர்லி EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் சவாலே சமாளி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நெர்லி, நம்முடைய பிள்ளைகள் ஏன் இந்த படிப்பில் அக்கறை செலுத்த முடியவில்லை? அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், சவால்கள் என்ன? அதனை நம்முடைய மாணவர்கள் ஒரு சிலரிடம் கேட்டோம். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை கேட்போம். காரணம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால, சோ ஃப்ரெண்ட்ஸோட புங்காரோனால படிக்க மாட்டாங்க. சோ எல்லாரும் என்ஜாய் பண்ற மூட்ல இருக்கிறதுனால, சோ நானும் அவங்க கிட்ட சேர்ந்து என்ஜாய் மூட்ல இருந்து அந்த படிக்கிற ஒரு ஆர்வமே எல்லாமே போச்சு. பாட்டு புக்கு எழுதுறது, முன்னாடி கிளாஸ் டைம்ல வந்து டீச்சர் இல்லாதப்ப வந்து ஆட்டம் போடுறது, கிளாஸ் விட்டு வெளியாகிறது, இந்த மாதிரி ஒரு பழக்கம். டீச்சர் ஏதாவது சொல்லிக் கொடுக்கும் போது அது சரியா காதல வாங்கிக்க மாட்டோம். சரி, உங்களுக்கு வந்து இந்த வருடம் SPM தேர்வு, அது எப்படி அமைய போகுது அப்படின்ற ஒரு பயமாவது இருக்கா? இந்த எக்ஸாம் வந்து நம்ம ஃபெயில் பண்ணிருமா அப்படின்னு தோணுச்சு. ஒரு பக்கத்து வந்து இல்ல, நம்மளால முடியும், என்னதான் குறை இருந்தாலும் ஓகே, நம்மளால முடியும். இப்ப என்னோட எக்ஸாம் பேப்பர் எல்லாம் வந்து ஒரு சில பேப்பருங்களாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப ஓகே, 25 மேல இருந்தாலும் இருக்கு, ஓகே நம்மளால முடியும். ஒரு பக்கத்துல தோணி இருக்கு, ஒரு பக்கத்து வந்து மேபி நம்ம ஃபெயில் பண்ணாலும் பண்றது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். முத படிக்க ஆர்வம் வந்துச்சு, அப்புறம் கூட்டாளி கூட எல்லாம் சேர்ந்து ஜாயின் பண்ணி அவங்களும் கூப்பிட்டு பேசி கதை பேசி இருந்தோம். அப்புறம் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு பேசிட்டு வெளியே போயிட்டு கிளாஸ் விட்டு வெளியாயிட்டு அந்த மாதிரி இதுல படிக்கிற அக்கறை இல்லை. எல்லாம் வெளியே போறதுல போய் பேசுவோம். அப்புறம் சைபர் கேஃபே அந்த மாதிரி போற இடத்துக்கு, அப்புறம் சில நேரம் டீச்சர்ஸ் கத்திக்கிட்டே இருப்பாங்க, டீச்சர் பிடிக்காது, அந்த நேரம் படிக்காம சும்மா உட்கார்ந்து பேசியிருக்கும். இவர்கள் படிப்பில் பின்தங்கி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இவர்களுக்கு வழிகாட்டுவதற்காகவே EWRF பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. சரிங்க சொல்லுங்க, நம்முடைய மாணவர்கள் பேசியது நீங்க கேட்டீங்க, இவர்களுக்காகவே புதிய ஒரு திட்டத்தை அமைக்கவிருக்கின்றது EWRF. அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம வந்து பின்தங்கிய மாணவர்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வந்து EWRF நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய தன்முனைப்பாளர்கள், அதே சமயத்துல வந்து ஆசிரியர்கள், ஸ்கூல்ல வந்து ஆலோசகராக இருக்கிற சில கவுன்சிலர்ஸ், இவங்க எல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து கலந்துக்குவாங்க. முக்காவாசி பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம திட்டம் போடும்போது, அந்த திட்டத்தை நம்ம போடும்போது ஓகே, இவங்களுக்கு வந்து எந்த வகையில வந்து அவங்க பயனடைய போறாங்க, அது வந்து குறுகிய காலத்துல அவங்களுக்கு என்ன அடைய முடியும்னு நம்ம அதை பார்க்க மாட்டோம். அப்பனா லாங் டேர்ம்ல வந்து அவங்க என்னத்தை சாதிக்க முடியும். ஃபார்ம் 3ல அந்த மாணவருக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம்ல சேர்க்கிறோம்னா, அவனுக்கு வந்து ஒரு 2-3 நாள்ல தன்முனைப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னால முடியும்னு சொல்லிட்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தா அந்த பையன் வந்து திரும்பி அதே பழைய சூழல்ல அவர் இறங்கி மற்ற மாணவர்கள் கூட சேரும்போது திரும்பி பழைய இதுக்கு அவங்க போயிருவாங்க. சோ இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம்ல தான் ப்ரோக்ராம் செய்வோம். அப்படின்னா ஒரு 2 வருஷம் இல்ல அவங்க ஃபார்ம் 5 போற வரைக்கும், ஒரு ரிமோவ் ஃபைன் எடுத்தோம்னா ஃபார்ம் 5 வரைக்கும் அவரை நம்ம அவங்க கூடயே இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க நம்மகிட்ட வரணும். ஒரு கதையை பகிர்ந்துக்கணும் போன், ஒருத்தர் தொண்டுள்ள ஒரு கவுன்சிலிங்காக நம்ம C3G மையத்துக்கு ஒரு ஃபாதர், ஒரு பேரண்ட் வந்து கூட்டிட்டு வந்தாரு அவங்க மகனை. அப்ப நான் அவர்கிட்ட பேசும்போது என்ன கதை அப்படிலாம் கேட்டிருந்தப்போ சொன்னாரு, இந்த மாதிரி சொன்ன பேச்சை கேட்க மாட்டாரு, இந்த மாதிரி சேரக்கூடாத நண்பர்கள் கூட சேர்றாரு, ரொம்ப புகைப்பிடிக்கிறாரு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நானும் என்ன பண்ணேன், ஓகே நீங்க என்ன பண்ணுங்க சார், ஃபார்ம் 3 பரீட்சை முடிஞ்சிட்டு அவர் சுமார் தான் 2-3 மாசம் இருக்க போறாரு, நீங்க வந்து நம்ம ஆபீஸ் கூட்டிட்டு வந்துருங்க, அவருக்கு வேற என்ன இந்த தலைமைத்துவம் இதெல்லாம் வந்து நம்ம கத்து கொடுக்கலாம் பாருங்க. சோ அப்ப குடுத்துட்டு எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு ஃபார்ம் வந்து நாங்க திரும்பி ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அந்த ரெண்டு மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த விடுமுறை காலத்துல எங்க கிட்ட வேலை செய்யும் போது பெர்ஃபெக்ட்ல அவருக்கு எல்லா வேலையும் தெரியும். ஆபீஸ்ல போட்டோ ஸ்டேட்ல இருந்து எல்லாமே அவருக்கு தெரியும். ரெண்டு மாசம் கழிச்சு எனக்கு என்ன முந்தானத்து வந்து எனக்கு ஒரு நாள் கால் வந்தது அவங்க ஃபாதர் கிட்ட இருந்து. உங்க அப்பா சொல்றாரு இந்த மாதிரி அவர் வந்து வீட்டு விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு. எனக்கோ தூக்கி போட்டுருச்சு, என்னடா இவரு நம்ம கிட்ட ரெண்டு மாசம் நல்லா இருந்தாரு, ஃபார்ம் த்ரீல வந்து ஸ்கூல்ல பிரச்சனை உள்ளவர், ஏன் திடீர்னு வந்து அவரு இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இல்ல அவர் வீட்டுல சில பொருள் திருடிட்டு போயிட்டாரு, பணத்தை திருடிட்டு போயிட்டாரு, எனக்கு இன்னும் கவலையாயிடுச்சு தெரியுங்களா. அப்ப நீங்க பாருங்க, நம்ம வந்து ரெண்டு மாசத்துக்கு லீவுக்கு அவருக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ நம்ம மேக்சிமமா கொடுத்துட்டோம். ஆனா அந்த ரெண்டு மாசமா பத்தலையே. ஏன் சொன்னா அவர் வந்து ஒன்றாம் ஆண்டுல இருந்து அவர் ஃபார்ம் த்ரீக்கு வர்ற வரைக்கும் அது ஆழமா பதிஞ்சிருச்சு பாருங்க, அந்த ஹேபிட் சொல்ற. திரும்பி போகும்போது அதே மாணவர்கள் கூட கூட்டாளி பிடிக்கிறாங்க. கூட்டாளி பிடிக்கும் போது நீ ஏன் அவங்க பேச்செல்லாம் கேட்டுருக்கு, அது முந்திலா இப்ப நீ வந்து என் பழசெல்லாம் மறந்துட்டேன்னு திரும்பி தூண்டி விட்டு அவரை அந்த வழிக்கு ஆக்கிட்டாங்க. நேரம் நம்ம ஒரு ரெண்டு தொண்டூழியர்களை அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி அவரை நான் வந்து கடத்திட்டு அவரை ஆபீஸ் கூட்டிட்டு வந்துட்டு உட்காந்து பேச வச்சேன். அழுகுறாரு அழுகுறாரு அழுகுற, நான் சொன்ன பழசெல்லாம் மறந்துட்டியா, நீ இங்க பாரு நம்ம எல்லாம் எப்படி ஒன்னா வேலை செஞ்சோம், நீ எப்படி நல்லா படிக்கிற பையன், நீ நல்லா இருந்த பையன், நீ ஏன் திரும்பி போயிட்டு. அப்ப வந்து அவருக்கு திரும்பி ஒரு ஞானம் வந்த மாதிரி, ஓ ஆமா இவங்க எல்லாம் இருக்காங்க, இல்ல எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, நீ எங்ககிட்ட வந்திருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து உறுதிப்படுத்தி சொல்ற பாருங்க. இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது இந்த பயணங்களுக்கு வந்து யாரு வந்து கடைசி வரைக்கும் வர்றது? இப்ப அவங்க ஃபார்ம் த்ரீல அவர் போயிருந்தாரு, இப்ப ஃபார்ம் ஃபோர்ல இருக்காரு, யாரு ஃபார்ம் ஃபைவ் வரைக்கும் கண்காணிக்கிறது, யார் வந்து அவரை ஸ்கூல்ல வந்து கண்காணிக்கிறது அப்படின்னு பாக்கும்போதுதான் இந்த லோகேந்திரன் நம்ம சொல்றோம் தெரியுங்களா, இந்த பயிற்சியாளர் இவர் வந்தாரு. இவர் வந்துட்டு என்னடா இவரு கண்ணாடி போட்டிருக்காரு, 55 வயசுன்னு வேற சொல்றாரு, எங்களுக்கு தெரியல நாங்க வந்திருந்தப்ப. அப்புறம் சொன்னாரு இந்த மாதிரி உங்க நிகழ்ச்சியெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க நிறைய செய்யறீங்க இந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு, அவங்க தான் நம்மளோட என்ன சொல்லுவாங்க எங்களோட பேபிஸ்லாம், எங்களோட செல்ல பிள்ளைகள், அந்த பின்தங்கிய மாணவர்கள் தான் எங்களுடைய செல்ல. இந்த நிகழ்ச்சி அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலும் எங்க இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளணும், அவங்க எல்லாம் நாங்க ரெடியா இருக்கோம் தயாரா இருக்கோம் அவங்களுக்கு உதவுறதுக்கு. அப்ப திடீர்னு இவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன்னாரு. ரொம்ப அவர் பாய்ச்ச வார்த்தை வந்து ஆங்கில வார்த்தை பாய்ச்சாரு, டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு மாற்றம் சொல்லுவாங்களா, டிரான்ஸ்பர்மேஷன், நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு. இப்ப நாங்க வந்து கொஞ்சம் ஆர்வம் எடுத்தோம். அப்ப நாங்க கேட்டேன் நீங்க யார மாத்த போறீங்க அப்படின்னு கேட்டப்ப, 20 மாணவர்களுக்கு எனக்கு தேவை. எத்தனை வயசு மாணவர்களுக்கு உங்களுக்கு வேணும் சார்? 16 வயசு மாணவர்கள் வேணும்னாரு. ஏன் சார் நீங்க 16 வயசு மாணவர்களை கேக்குறீங்க? நம்மளுக்கு நிறைய மாணவர்களுக்கு அதிகமூ படிச்சிட்டு இருக்கிற 13 வயசு பையெல்லாம் வந்து இப்ப என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தவறான வழிக்கு செல்றாங்க, அவங்களெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னப்ப அவர் சொன்னாரு இல்ல நான் அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து இப்ப ஃபார்ம் 4 படிச்சிட்டு இருக்கணும், ஃபார்ம் 5ல வந்து இந்த 2 வருஷம் வந்து இந்த பரீட்சைக்காக அவங்களை தயார்படுத்த போறேன் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன் சார் எனக்கு வந்து இந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து ஏ வந்து இதெல்லாம் வந்து ஒரு கடுமையான என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் கஷ்டம் போராட்டம் இதெல்லாம் எனக்கு வேணாம் சார். அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு பிகாஸ் நம்ம வந்து திறன் பயிற்சி கல்லூரிகள் வந்து இந்த மாணவர்களை சேர்த்திருக்கோம். பொன் கோயில உங்களுக்கே தெரியும் ஒரு 66 மாணவர்களை வந்து இங்க பென்ஸ்ல நம்ம சேர்த்திருக்கோம், ஸ்லாங்கூர்ல இருக்கிற ஒரு திறன் பயிற்சி கல்லூரியில. அப்ப நான் சொன்னேன் எங்களுக்கு இந்த மாதிரி இதுல நம்ம சேர்க்கறதுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து கிரெடிட் இருந்தா போதும் சார், மினிமம் சின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லா பாடத்திலயும் வந்து ஃபெயில் பண்றவங்க, ஒரு 2-3 பாடத்துல அவங்க கிரெடிட் எடுத்துட்டா ஓகே சார், பிகாஸ் அதுதான் வந்து தகுதி பாருங்க, அது அதை எடுத்துட்டாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு தேவையான மினிமம் தகுதி. அது இருந்தா நான் மற்ற வேலையெல்லாம் அவங்களுக்கு வயரிங் ரிப்பேரிங் சமுதாயத்துக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னாரு ஆமா அதனாலதான் வந்து நான் ஃபார்ம் 4 பையனுங்க வேணும்ன்றாரு. ஃபார்ம் 4 நான் எடுத்து ஃபார்ம் 5 வரைக்கும் அவங்க கூட கூட்டிட்டு போறேன். எனக்கு இன்னும் வந்து ஒரு குழப்பம் தான், 55 வயசு எப்படி இந்த 15-16 வயசு பையனுங்களை நெருங்க போறாருன்னு. அவர் கூட பேச பேச பேசும் போதுதான் அவரு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு, சரி இது வந்து ஒரு சவாலே சமாளின்ற நிகழ்ச்சியில இருக்கோம், இந்த சவாலை நம்ம ஏத்துதான் பாப்போம், இவர் வந்து ஆர்வமா இருக்காரு, எப்படி சார் பாஸ் பண்ண வச்சிருவீங்களா, ஓகே நீங்க எங்கிட்ட கொடுங்க 20 பேர் அப்படின்னாரு. ரொம்ப உறுதியா இருந்தாரு தெரியுங்களா, ரொம்ப கான்பிடன்ட், அந்த தன்னம்பிக்கை. அப்ப நாங்க நினைச்சோம் நாங்க பின்தங்கிய மாணவர்களை வந்து உருமாற்றுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் இடபிள்யூ. அப்ப நாங்க வந்து சரி இது வேண்டாம் இது சவால் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நம்ம பின்தங்கி போயிருவோம். அப்புறம் நினைச்சோம் சரி எடுத்துருவோம், சரி சார் ஓகே நாங்க வந்து 20 பேரை குடுக்கறோம். சரிங்க செல்வமலர், இவ்வளவு நேரம் நீங்க பயிற்சியாளர் திரு லோகேந்திரன் அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க, அடுத்து அவரை நம்ம சந்திக்க போறோம் ஒரு பாடலுக்கு பிறகு. நேர்களை இடபிள்யூஆர்எஃப் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் நிகழ்ச்சி இது சவாலே சமாளி. சரிங்க, சற்று முன் செல்வமலர் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள், அதாவது புதிய ஒரு பின்தங்கிய மாணவர்களுக்காக புதிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய இருக்கின்றார்கள். திரு லோகேந்திரன் நம்முடைய பயிற்சியாளர், தன்முனைப்பு பயிற்சியாளர், அவரை நாம அடுத்து சந்திப்போம். வணக்கம் திரு லோகேந்திரன், அதாவது EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்திற்குள் இப்பொழுது ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள். அதாவது புதிய ஒரு பயிற்சியை பின்தங்கிய மாணவர்களுக்காக நீங்க வழங்க போறீங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? வணக்கம் கோகிலம். டிரான்ஸ்பர்மேஷன் கோச்சா 10 வருஷமா செஞ்சுட்டு வந்திருக்கேன். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து அடால்ட்ஸோட 2 வாரத்துல மைண்ட சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, அதனால இந்த வாய்ப்பு EWR கொடுக்கும் போது ஐ வாண்ட் டு டேக் திஸ் சேலஞ்ச், இந்த சவால் எடுக்கணும். எனக்கு வயசு 55, இப்ப சமுதாயத்துக்கு திரும்பி கொடுத்துடணும். ஓகே, அதனால இந்த EWRF இந்த வாய்ப்பு கொடுக்கும் போது இந்த சவால் எடுக்கணும். இந்த மாசத்துல துவங்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க EWRF செலக்ட் பண்ணும்போது 20 பேரை செலக்ட், 2 வருஷமா ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 வரைக்கும் ட்ரைனிங் கொடுப்பேன். அந்த பின்தங்கிய மாணவர்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க சொந்தமா தே டோன்ட் லவ் தெம் செல்ஸ். ஓகே, அதனால ரொம்ப பேர் திட்டுறாங்க, அம்மா அப்பா திட்டுறாங்க, மடையன்னு கூப்பிடுறாங்க, சனியன்னு கூட கூப்பிடுறாங்க. அதனால தே ஹேட் தெம் செல்ஸ். ஸோ வென் தே ஹேட் தெம் செல்ஸ் தே ஹேட் எவ்ரி திங். படிப்பு கூட படிக்காம இருக்கிறாங்க. ஸோ அதனால முதல்ல we must learn to show them their love first. ரெண்டு வருஷம் போகிறோம், ஏன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 6 மாசத்துல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல சரியா பேசாம இருக்கிறாங்க, இன்டர்வியூக்கு போனா எல்லாம் ஃபெயில் பண்ணிட்டு வர்றாங்க, வேலை கூட கிடைக்காம இருக்கு. அப்புறம் வெளிநாட்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இன்டர்வியூக்கு போனா அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஸோ நான் 6 மாசம் கோர்ஸ் கொடுத்துருக்கேன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 6 மாசத்திலே அவங்க இங்கிலீஷ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க சக்சஸ் ரேட் கூட வந்திருக்கு. ஸோ 6 மாசத்துல யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ்ல செஞ்சா ஃபார்ம் 4 ஸ்டூடெண்ட் 2 வருஷத்துல செஞ்சிடலாம் நினைக்கிறேன். சரி, உங்களுடைய இந்த நல்ல முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, குறிப்பாக இந்த EWRF நீங்கள் தேர்வு செய்ததற்கு என்ன காரணம்? EWRF இந்த மாதிரி பின்தங்கிய மாணவர்களுக்கெல்லாம் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பல மாதிரி ப்ரொஜெக்ட் எல்லாம் செய்யறாங்க. அவங்க பல மாதிரி ப்ரொஜெக்ட் செய்யும் போது நானும் ஒரு சின்ன ப்ரொஜெக்ட் செய்யலாம்னு நினைச்சேன். அதனால EWRF. சரிங்க திரு லோகேந்திரன், உங்களுடைய இந்த நல்ல முயற்சி வெற்றி பெற மின்னல் FM இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அக பெற்றோர்களே, சரி, இந்த பயிற்சியில உங்களுடைய பிள்ளைகளை எப்படி அனுப்புறது அப்படின்றது உங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கும். அதுக்கு செல்வமலர் இப்பொழுது பதில் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட எந்த மாதிரியான தகுதிகள் வேண்டும், அதாவது 16 வயது அப்படின்னு சொன்னீங்க, எப்படி என்னென்ன வழிமுறைகள் விண்ணப்ப பாரங்கள் இருக்கின்றதா, எப்படி உங்களை வந்து அணுகணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்படி நம்ம இந்த மாணவர்களை தேர்வு செய்ய போறோம்னா, போன் முத வந்து அவங்க நம்மளுக்கு அந்த மாணவருடைய பெயர், அவங்களுடைய வயது, அதுவும் அடையாள அட்டையின் எண், இந்த 3 விஷயங்களே அவங்க நம்மளுக்கு SMS செய்யணும். SMS செய்ய வேண்டிய தொலைபேசி எண் வந்து 06-3-2-2-4-6-7-1 06-3-2-2-4-6-7-1 என்ற எங்க தொலைபேசி எண்ணுக்கு நீங்க வந்து குறுந்தகவல் அனுப்பணும். இந்த 3 விஷயங்களையும் தவறாம இந்த தகவல் அனுப்பணும். இந்த மாணவருடைய பெயர், மாணவருடைய வயது மற்றும் அவங்களுடைய அடையாள அட்டை எண்ணை வந்து சேர்த்து எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பணும். எங்க ஆபீஸ் இருக்கிறது வந்து KL கோலலும்போ டாங்வாங்கில இருக்குது. அப்படி உங்களுக்கு முழு விவரம் வேணும்னா எங்களுடைய கட்டணமில்லா தொலைபேசி எண்களுக்கு நீங்க அடிக்கலாம். 1-800-88-3973 என்ற எண்களுக்கு நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வெப்சைட் அகப்பகத்துக்கு நீங்க போகலாம். www.ewrf.org.my இந்த வெப்சைட்க்கு போனீங்கன்னா எங்களுடைய முகவரி அங்க இருக்குது. நீங்க ஆபீஸ் எங்க எக்ஸாக்ட்லி கோலாலம்பூர்ல டாங்வாங்கில எங்க இருக்குன்னு உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். மற்ற இந்த கெடால இருக்கிறவங்க, பினாங்ல இருக்கிறவங்க, நீங்க எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே வாங்க. நிச்சயமா நம்ம என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுப்போம். இல்ல அதுக்குன்னு அவர் பாய்க்கிற சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் கொடுக்க கூட நம்ம தயாரா இருக்கிறோம். ஒன்று வந்து அனுப்புற மாணவர்கள் வந்து எங்களுக்கு மறவாமல் முதல்ல வந்து பெயர், வயது, அடையாள அட்டையின் எண்களையும் அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்னு மறந்துட்டேன், ஆக்சுவலி PMR உடைய ரிசல்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 4 விஷயத்தையும் எங்களுக்கு SMS பண்ணி அனுப்பணும். உங்க பேரு, உங்களுடைய வயது, உங்களுடைய அடையாள அட்டை எண் மற்றும் உங்களுடைய PMR உடைய தேர்வு ரிசல்ட், அதையும் நீங்க அனுப்பி வைக்கணும். சரிங்க, சில மலர் தகுதிகள்லாம் சொல்லிட்டீங்க. சரி, அதற்கு பிறகு யார் யாரெல்லாம் வந்து பங்கு பெறலாம்? யாரு வந்து PMR வந்து நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்களோ இப்பவே வரவே கூடாது. இந்த ப்ராஜெக்ட்னு சொல்றது சவாலே சமாளி வந்து உண்மையிலே அந்த சவாலை ஏற்றுக்க தயாரா இருக்கிற பின்தங்கிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட். அவங்க வந்து இப்ப நல்லா தேர்ச்சி பெற்றா அவங்களுக்கு தனி ஆலோசனை. நம்ம சீத்திரிஜி மையத்துல வந்து அவங்களுக்கு உபகார சம்பளம், பண உதவி எப்படி எடுக்கிறது, கடன் உதவி, அந்த மாதிரி ஆலோசனைகளுக்கு அவங்க அடிக்கலாம் நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். இது வந்து தேர்ச்சி பெறாத மாணவர்கள், பிஎம்ஆர்ல ஒழுங்கா ரிசல்ட் இல்லாதவங்க, என்ன பண்றது தெரியல, எப்படியாவது ஃபார்ம் ஃபைவ்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செய்து நீங்க இந்த எஸ்எம்எஸ் அனுப்புங்க. மற்றும் வந்து இந்த நம்பரை நீங்க கால் பண்ணோட நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க வந்து ஸ்கிரீன் பண்ணுவோம். அப்படின்னா இந்த அனுப்புற எத்தனை எஸ்எம்எஸ் வருதுன்னு பாத்துட்டு அதுல எத்தனை பேர் வந்து விருப்பம் ஆர்வத்தை காமிச்சிருக்காங்க, உங்களுக்கு நாங்க திரும்பி தொடர்பு கொள்வோம். தொடர்பு கொண்டு பெற்றோர்களுடைய மாத சம்பளம் எவ்வளவு வருது, அந்த அந்த குடும்பத்துல வந்து யாரு வந்து சம்பாதிக்கிறா, அவங்க ஏழ்மையான குடும்பத்திலேருந்து இந்த மாணவர்கள் வந்திருக்காங்களா இல்லையா, பிகாஸ் இது முக்கியத்துவம் வந்து ஏழ்மையான மாணவர்களுக்கு மட்டும்தான். சரி, இந்த நேரத்துல வந்து இந்த சராசரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களை அனுப்பணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியா தான் நீங்க சொல்லிருக்கீங்க. ஏன்னா போன இது வந்து அவங்க அவங்க வந்து நிச்சயமா நிறைய டியூஷன் மற்ற இதுக்கெல்லாம் அவங்க அனுப்புறதுக்கான அவங்கள்ட்ட அந்த வசதிகள் இருக்கு பாருங்க. ஆனா இது செலவீடுகள்ல பாத்தீங்கன்னா படிக்கணும்னு பசங்களுக்கு தோணும், ஆனா பிஎம்ஆர்ல ஒழுங்கா எடுத்திருக்க மாட்டாங்க, ஃபார்ம் ஃபோர்ல ஒழுங்கா எடுத்திருக்க மாட்டாங்க, பின்தங்கி இருப்பாங்க, பண கஷ்டம் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. சரிங்க சுலமலர், இப்போ நீங்க சொல்லதை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. ஆனாலும் கூட இந்த 20 பேருக்கு தான் நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க இல்லையா, இப்ப கூடுதலான மாணவர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தீர்வு? எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல, பிகாஸ் நிறைய பேர் நம்மளுக்கு தேவையான நம்பர் கேட்டீங்கன்னா 20 பேர், பிகாஸ் அவரு வந்து 20 பேர் தான் வந்து அவருக்கு கரெக்டா இருக்கும், பிகாஸ் அந்த அவரும் வந்து நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொன்னாரு. நிறைய பேர் போயிட்டாங்கன்னா 20க்கு மேல அவர்னால வந்து நல்ல என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் அவர்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒவ்வொரு மாணவர்களுக்கு. இது வந்து அவர் என்ன பிளான் பண்ணா 2 வருஷம் பந்து வந்துறீங்களா, 2 வருஷம் கூட இருக்க போறாரு அவங்க கூட. சோ அதனால நாங்க என்ன பண்ண போறோம், நிறைய வர எஸ்எம்எஸ் வந்து வெள்ளிக்கிழமை 12 மணி 12 மிட்நைட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது வெள்ளிக்கிழமை. அதனால நல்லா கேட்டுக்கோங்க பெற்றோர்களே அல்லது மாணவர்களே, வெள்ளிக்கிழமை 12 மணி ராத்திரிக்குள்ள நீங்க எப்படியாவது எங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் அனுப்பிடுங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா எஸ்எம்எஸ் வந்துருச்சுன்னா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்ட்டு. அப்படி மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா எங்களோட தொலைபேசி எனக்கு அடிங்க, போன் அடிக்கலாம். மற்றும் வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, போன் கேட்டீங்க இப்படி திடீர்னு ஒரு 40 பேர் இல்ல 50 பேர் வந்துட்டாங்கன்னா எனக்கு தேவையானது வந்து 20 பேர் தான் நம்மளுக்கு. சோ நாங்க வந்து அப்ப இன்டர்வியூ வச்சாகணும், அப்படின்னா நேர்காணல் பண்ணணும், அவங்கள கூப்பிடணும். ஓகே, கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ வைப்போம். அந்த பிள்ளைங்க வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு ஆர்வம் இருக்குதா இல்ல பெற்றோர்கள்னால வற்புறுத்தி வராங்களா அதையும் நம்ம செக் பண்ணணுமா இல்லன்னா. ஆமா, முதல் திரு லோகேந்திரனும் அதான் சொன்னார், அதாவது மாணவர்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கணும், பெற்றோர்கள் திணித்து பிள்ளைகள் வரவே கூடாது. வர்ற மாணவர்கள் எனக்கு பிடிக்கவே இல்ல, எங்க அம்மா தான் ரேடியோ கேட்டுட்டு வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்ற சில மாணவர்கள் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் நாங்க வந்து அவங்கள வெளியாக்கி ஆகணும். இக்க அவங்களுக்கு மோத அந்த நம்பிக்கை இருக்கணும் தெரியுங்களா, அவங்கள்ட்ட எந்த ரிசோர்சஸ் இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல, அந்த மனசுல வந்து ஏதோ ஒரு மூலையில எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த குவாலிபிகேஷன்லாம் இந்த தகுதி அவங்க எல்லாம் மீட் பண்ணாங்கன்னா நிச்சயமா வந்து அவங்களுக்கு அந்த 20 பேர்ல அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஆக இப்பொழுது நிகழ்ச்சி கேட்க தொடங்கி இருக்கும் நேர்களே, EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தினர் புதிய திட்டம் ஒன்றினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பாடங்களில் சவால்களை எதிர்நோக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் ஒரு திட்டம் இது. எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 0316-322-4671 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பிள்ளையின் பெயர், வயது, அடையாள அட்டையின் எண், அதனைத் தொடர்ந்து பிஎம்ஆர் தேர்வில் அவர் பெற்ற முடிவுகள் என்னென்ன அப்படிங்கறத முழுமையாக நீங்கள் குறுஞ்செய்தி வழி அனுப்ப வேண்டும். 0316-322-4671. அப்படி உங்களுக்கு மேலும் விளக்கங்கள் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடனமில்லாத தொலைபேசி எண் 1800-88-3973 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நீங்கள் மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்து ஒரு சிறு இடைவெளி, அதற்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம். இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். EWRF தமிழ் பள்ளி மாணவர்களிடையே ஆங்கில மொழியின் பயன்பாட்டை அதிகரித்து அவர்கள் அம்மொழியில் தன்னம்பிக்கையுடனும் சரணமாகவும் உரையாடச் செய்யும் நோக்கத்தை இத்திட்டம் கொண்டுள்ளது. வாரத்திற்கு குறைந்தது 3 மணி நேரம் என மாணவர்களை 24 வாரங்களுக்கு முழுமையாக ஆங்கில மொழி பயிற்சியில் இத்திட்டம் ஈடுபடுத்துகிறது. பங்கேற்கும் மாணவர்களில் குறைந்தது 75 விழுக்காட்டினரது ஆங்கில சொற்களஞ்சியத்தின் சொற்களின் எண்ணிக்கை ஆண்டு இறுதிக்குள் 500 வரை அதிகரிக்கும். ஆங்கில மொழியை நேசிக்காவிட்டாலும் அனைத்து பங்கேற்பாளர்களும் அதனை விரும்புவது உறுதிப்படுத்தப்படும். இங்கிலீஷ் என்ரிச்மென்ட் ப்ரோக்ராம் போதனா முறை. ஒவ்வொரு வகுப்பும் சிறிய அளவில் 15 மாணவர்களை மட்டுமே கொண்டிருக்கும். 3 மணி நேர பயிற்சிக்கிடையில் சிற்றுண்டி வழங்கப்படும். மாணவர்களின் உரையாடும் ஆற்றலை வளர்த்துக் கொள்வது மீது கவனம் செலுத்தப்படும். மொழியை ஈடுபடுத்தும் பல விளையாட்டுகளையும் மகிழ்வூட்டும் அம்சங்களையும் போதனா முறை கொண்டிருக்கும். தேர்ச்சி பெற்ற பயிற்றுநர்கள் வகுப்புகளை வழிநடத்துவர். இது தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான திட்டமாகும். 25 பள்ளிகளில் இதனை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பள்ளியிலும் தலா 30 மாணவர்கள் என 750 மாணவர்கள் இதில் பலனடைவர். பயிற்சிக்கான காலம் 24 வாரங்கள், 24 வகுப்புகள். இத்திட்டத்தில் பங்கேற்க ஆர்வம் கொண்டுள்ள பள்ளிகளும் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களும் EWRF உடன் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி 03-2693-4671 அல்லது 2693-4672. இத்திட்டத்தில் பங்காற்ற தன்னார்வலர்களை EWRF பெரிதும் வரவேற்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு போதிக்க ஆங்கில மொழி ஆற்றலுடைய பல்கலைக்கழக மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆகியோரின் பங்களிப்பை பெரிதும் எதிர்பார்க்கிறோம். பயிற்றுநர்களுக்கான பயிற்சியையும் EWRF வழங்கும். தொலைபேசி 03-2693-4671 அல்லது 2693-4672. EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் ஆங்கில மொழி புலமை திட்டம் இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்த நிறுவனம் EWRF. EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சவாலே சமாளியாக மாணவர்களே, நீங்கள் எப்படி உங்களுடைய சவால்களை சமாளிக்கப் போகின்றீர்கள், அதற்கான வழிகாட்டிதான் இந்த நிகழ்ச்சி. சரி, ஒரு பாடலையும் கேட்டுவிட்டோம். சரிங்க, சிலவமலர் நிகழ்ச்சியில பல விஷயங்களை பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, அடுத்ததாக ஒரு சில தகவல்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, என்ன தகவல்? நிச்சயமா இது எனக்கு முன்னாடியே சில நேயர்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இது கன்சிடர் இது கொஞ்சம் ஹாட்டான தகவல் தான். பிகாஸ் நிறைய மாணவர்கள் நம்ம மையத்துக்கு கால் பண்ணும்போது கூட C3G மையத்துக்கு KPI Line பத்தி கேட்காம இருக்க மாட்டாங்க. KPI Line என்னன்னா குசூஸ் பர் குருவான் லெப்பாசான் இஜாசான்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன குழப்பம் அடைகிறாங்கன்னா KPI Line டீச்சர்ஸ் காஸ் அப்ளை பண்றது, ரைட்? டீச்சர்ஸ் காஸ் அப்ளை பண்றது, ஆனா யார் யார் அப்ளை பண்ணலாம்? அந்த ஃபார்ம் வந்து இப்ப வெளியே வந்துருச்சு. 35 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம் KPI Line. இப்ப டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் KPI Line வந்து அப்ளை பண்ண முடியும். டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான். அவங்க வந்து கவர்மெண்ட்ல டிகிரி முடிச்சிருக்கலாம் அல்லது வந்து பிரைவேட்ல போயிட்டு டிகிரி முடிச்சிருக்கலாம். சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா SFM முடிச்சு அவங்க பப்ளிக் யூனிவர்சிட்டியில வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க டிகிரி வந்து எடுகேஷன்ல இருக்காது, மேபி வேற ஏதாவது டிகிரி வச்சிருப்பாங்க. அவங்க கூட KPI Line வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா வந்து அந்த சான்சஸ் வந்து எடுகேஷன்ல முடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. பிரைவேட் தனியார் கல்லூரிகளில் படிக்கிற சில மாணவர்கள் வந்து டிகிரி இன் எடுகேஷன் முடிச்சிருப்பாங்க, இல்ல டிகிரி இன் மற்ற இது கொடுத்து செஞ்சிருப்பாங்க. அவங்க கூட இந்த KPI Line எக்ஸாம்ல உட்காரலாம். என்னன்னா KPI Line அந்த தேர்வு இருக்குது. தேர்வு அந்த தேர்வுல வந்து அவங்க தேர்ச்சி பெற்றாதான் அவங்கள செலக்ட் பண்ணாங்கன்னா அடுத்த கட்டம் வந்து இன்டர்வியூ வரும். இன்டர்வியூல பாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து டீச்சர் ஆகிறதுக்கு இந்த பப்ளிக் கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்லுவாங்களே அரசாங்கத்துடைய பள்ளிகள்ல வந்து அவங்க வந்து டீச்சரா வந்து பணிபுரியலாம். சோ இது விண்ணப்பம் போடணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்ப எல்லாம் ஆன்லைன் தான் பாருங்க. சோ நேரா இன்டர்நெட்ல போயிட்டு வெப்சைட் www.moe.gov.my மறுபடியும் சொல்றேன் www.moe.gov.my எட்டாம் தேதி வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷனை, விண்ணப்பம் போடலாம், இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கு பூரா முன்னாடி நீங்க வந்து பின் நம்பர் வாங்கி ஆகணும். சில மாணவர்களுக்கு STPM முடிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓகே பின் நம்பர்னா என்னன்னு சொன்னோட பட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க. பின் நம்பரை வந்து நீங்க பேங்க் சிம்பான நேஷனல்ல 6 வெள்ளி கொடுத்து கவுண்டர்ல போயிட்டு கூட வாங்கலாம், அல்லது நீங்க ATMல மூலமா கூட அந்த ATM மூலமா நீங்க தட்டி அந்த பின் நம்பரை கூட நீங்க எடுக்கலாம். இது வந்து சிம்பிளான ப்ரொசீடியர். நீங்க ஒன்னு நேரா பேங்க் போயிட்டு கூட நீங்க அந்த பின் நம்பரை வாங்கலாம். சோ ஒரே ஒரு விண்ணப்பம் தான் நீங்க போட முடியும். என்ன முக்கியமா இங்க நீங்க குறித்து கொள்ளணும்னா, இப்ப நீங்க வந்து டிகிரி, நீங்க டிகிரி மாணவர்கள் தான் KPI எழுத முடியும்னு சொல்லியிருந்தேன். அப்படி நீங்க டிகிரி வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, ஆனா விண்ணப்பம் போடும் போது நீங்க வந்து சயின்ஸ் கேக்குறீங்க இல்லாட்டி இங்கிலீஷ் கேக்குறீங்க, நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு இல்ல கிடைக்கிறதுக்கு. உங்க துறைக்கு ஏத்த மாதிரி போடுங்க. கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி மேபி ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் வச்சுக்கோங்க, ஒரு இன்ஜினியர் டிகிரி இன்ஜினியரிங், ஆனா டீச்சிங்ல ஆர்வம் இருக்குது, கேபிஎல் எழுதி போடும் போது அதுக்கேத்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் எழுதி போடுங்க. மேபி அட்மேட்ஸ், அடிஷனல் மேத்தமெட்டிக், இல்ல மேத்தமெட்டிக்னு இருக்கும் டிகிரி கேபிஎல் வந்து மேத்தமெட்டிக் சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கற மாதிரி உங்களோட துறைக்கு, நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க துறைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொனெக்ஷன் இருக்கணும், அப்பதான் நீங்க அப்ளை பண்ணும். இறுதி நாள் பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி 2ஆம் மாதம் 2010, அதாவது இன்னிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு 11 நாட்கள் இருக்குது. எப்படியாவது இந்த விண்ணப்பத்தை போட்டுருங்க. திரும்பி சொல்றேன், 21ஆம் தேதி 2ஆம் மாதம் அதுதான் கடைசி நாள் உங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை போடுறதுக்கு. இத விண்ணப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து MTEST சொல்லிட்டு MTEST சொல்லுவாங்க, மலேசியால நீங்க டீச்சர் ஆகணும்னா அந்த டெஸ்ட் செஞ்சே ஆகணும். இதெல்லாம் சுமூகமா நீங்க செஞ்சீங்கன்னா, ரிக்யர்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க மீட் பண்ணீங்கன்னா, நிச்சயமா நீங்களும் ஒரு ஆசிரியரா வந்துக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. ஆக நீங்களும் ஆசிரியர்களாக வேண்டும் என்று எண்ணினால் உடனே இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பிவிடுங்கள். உங்களுக்கான இறுதி நாள் இந்த மாதம் 21ஆம் நாள் ஆகும். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் EWRF தொடர்பு கொள்ளலாம், 1-800-88-3973 என்ற எண்களில். சிறுநீர்களின் நிகழ்ச்சியின் விளிம்பில் நாம் இருக்கின்றோம். இந்த வேளையிலே செல்வமலர் அவர்களுக்கும் திரு லோகேந்திரன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் வழங்கிய மக்கள் நடுவே நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் நீங்கள் கலந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சவால் மிகுந்த பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் யாராவது ஒருவர் இருப்பார்கள். அவர்களும் நம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கும் நீங்கள் நிச்சயம் உதவ வேண்டும். அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம் அடுத்த வாரம் புதன்கிழமை EWRF வழங்கும் நிகழ்ச்சியை மறவாமல் கேளுங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். முன்னேறுவோம் என்ற வேட்கையோடு முன்னேறி வந்தால் நிச்சயம் முன்னேற்றம் நம்மை வந்து சேரும். வழிகளை நாம் தான் தேடி செல்ல வேண்டும், இல்லையேல் வழிகள் தான் வந்து சேரும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம் பிள்ளைகளும் சாதிக்க பிறந்தவர்கள்.